எல்லாம் ஓரினந்தான். அட நாடென்ன வீடென்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓர் நிலந்தான். நீயும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் மாறும் இந்த வேஷம். ஆணென்ன பெண்ணென்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான். அட நாடென்ன வீடென்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓர் நிலந்தான். சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை. பந்தம் விட்டு போச்சுதுன்னா வாழ்வதிலே லாபமில்லை. எண்ணம் மட்டும் சேர்ந்திருந்தா இன்றும் என்றும் சோகமில்லை. கன்றை விட்டு தாய் பிரிஞ்சு காணும் சுகம் ஏதுமில்லை. ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தமில்லை. ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தமில்லை. இத புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா? ஆணென்ன பெண்ணென்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான். அட நாடென்ன வீடென்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓரினந்தான். நீயும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் மாறும் இந்த வேஷம். ஆணென்ன பெண்ணென்ன நீ என்ன எல்லாம் ஓரினந்தான். படநாடென்ன வீடென்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓரினந்தான்.